ஆடிக்கு பின்னே ஆவணி மாதம் வருவது உண்டு. ஆமா, அல்லியின் மலரை சந்திரன் தேடி அணைவது உண்டு. தோட்டத்து காற்றில் பூங்கொடி ஆடும், சொக்கும் குரலில் பூங்குயில் பாடும். தோட்டத்து காற்றில் பூங்கொடி ஆடும், சொக்கும் குரலில் பூங்குயில் பாடும். சொந்தம் அதுபோல் என்னிடம் கொண்டவனியல்ல. பின்னே ஆவணி மாதம் வருவது உண்டு. அல்லியின் மலரை சந்திரன் தேடி அணைவது உண்டு. தோட்டத்து காற்றில் பூங்கொடி ஆடும், சொக்கும் குரலில் பூங்குயில் பாடும். சொந்தம் அதுபோல் என்னிடம் கொண்டவனி அல்ல. மறுபக்கம் அணையிட்டு உலகை வெல்வோமா? இல்லை சொல்லாதே இனி ஆமாம் சொல் கண்ணே. இல்லை சொல்லாதே இனி ஆமாம் சொல் கண்ணே. ஆடிக்கு பின்னே ஆவணி மாதம் வருவது உண்டு. அல்லையின் மலரை சந்திரன் தேடி அணைவது உண்டு. தோட்டத்து காற்றில் பூங்கொடி ஆடும், சொக்கும் குரலில் பூங்குயில் பாடும். சொந்தம் அதுபோல் என்னிடம் கொண்டவனி